శ్రీమాహన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది యస్య వాగ్వృత్తి పర్యంత యతిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. నమఃపన్నగనద్ధాయ వైకుంఠవశవర్తినే శ్రుతిసింధుసుధోత్పాదమందరాయ గరుత్మతే. గరుడ దండకత்தில் இன்றைய தினம் மூன்றாவது சரணத்தின் அர்த்தங்களை பார்க்க இருக்கின்றோம். இரண்டாவது சரணத்தில் வரைச்சு இந்த கருத்மானுடைய வீரியத்தை விசேஷமாக கொண்டாடினேன். கல்பாந்த வாத்தூல கல்போதயானல்ப வீராயுதோத்ய சமத்கார என்பதாக ஊழிக்காற்றுன்னு சொல்லுகிறோம். கல்பாந்த வாத்தூல கல்பன்னு அந்த ஊழிக்காற்றுன்றது இந்த மகாப்பிரளய காலத்துல அடிக்கக்கூடிய ஒரு காத்து, அதுக்கு சமானமான உற்பத்தியுடையது. அப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமத்தை உடையவராக கருத்மான் எழுந்தருள் இருக்க என்பத சொல்லி விசேஷமாக சொன்ன. இப்ப அந்த கருத்மானுக்கு ஒரு பிரணாமம், நமஸ்தே புனஸ்தே நமஹான்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் அவருக்கு ஒரு பிரணாமங்களையும் சமர்ப்பிச்ச அதெல்லாம் ஆரம்பிக்கச்சேயே ஜெய கருட சுப்பர்ணான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மங்களாசாசனம் பன்னெண்டு பல்லாண்டு பாடி ஆரம்பிச்சார். இரண்டாவது சரணத்துல மூணாவது சரணத்துல வரைச்சே நமஹா என்பதாக ஒரு பிரணத்தி ஒரு பிரணாமத்தோட கூட இந்த சரணத்தை ஆரம்பிக்கிற. இதுக்கு ஒரு முக்கியமான விசேஷம் இருக்கு இந்த இடத்துல. என்னத்துக்காக பிரணாமத்தோடு இந்த தருணத்துல ஆரம்பிக்கிறேன்னா, இங்க பிரார்த்திக்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப விசேஷமான விஷயம். அதுவும் கருத்மான இடத்துல போய் பிரார்த்தனை பண்ற. துப்பியம் அத்தியாத்ம வித்யா விதேயா விதேயா பவத்தாஸ்யம் ஆபாதயேதா தயேதாஸ்டமேன்னு பிரார்த்தனை பண்றேன். உம்மிடத்திலேருந்து நான் பிரார்த்தனை பண்ண போறது என்ன தெரியுமா? அத்தியாத்ம வித்ய, வேதாந்த சாஸ்திரம், வேதாந்த ஞானம் எனக்கு வேணும் என்பதாக. அதோட இதனுடைய எல்லை நிலமாக கருதப்படுவது கைங்கரியம்தான். அந்த கைங்கரியத்தையும் ஞானத்தையும் பிரார்த்தனை பண்ண போறே. அதுக்காக தான் இந்த தருணத்துல ஆரம்பத்திலேயே நமஹா என்கிற ஒரு பிரணத்தியோட கூட ஆரம்பிக்கிற. இங்க யார வேணா வணங்க முடியுமா? அவளுக்கு நாம ஒரு பிரார்த்தனை வச்சோம்னாக்க அந்த பிரார்த்தனைய நமக்கு நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு நாம என்ன பிரார்த்திக்கிறோமோ பிரார்த்திக்கிறத செஞ்சு கொடுக்கறதுக்கு சாமர்த்தியம் உடையவாளிடத்துல தான் பிரார்த்தனைய வைக்க முடியும். அப்படி இல்லாத வாழ்டத்துல பிரார்த்தனையே பண்ண முடியாது. இப்ப நமஹான்னு சொல்லி ஒரு பிரணதி பூர்வகமாக ஒரு பிரார்த்தனைய சுவாமி தேசிகன் கருத்மான் இடத்துல பண்றாருனாக்க அவருடைய வைபவம், அவரிடத்துல இருக்கக்கூடிய விசேஷங்களை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்ப அவரிடத்துல இருக்கக்கூடிய விசேஷங்களை சொல்லச்சு இரண்டாவது சரணத்தினால சொல்லிருக்க. ஒரு பெரிய பராக்கிரமசாலியாக எழுந்தருள் இருக்கார், வைபவசாலியாக எழுந்தருள் இருக்கார் கருத்மான். ஊழிக்காத்து மாதிரி கருத்மான் தன்னுடைய இறக்கைகளாலே அப்படி வெறும ஒரு அசைச்சாலே போருமா? அதுல இருந்து வர காத்தே ஊழிக்காத்து மாதிரி இருக்குமா? மகாப்பிரளய காலத்துல அடிக்கிற காத்து மாதிரி இருக்கும். அப்பேற்பட்ட வீரியத்தோட உடையவர், சமத்காரத்தை உடையவராக இருந்திருக்கவர் கருத்மான் சொல்லச்சே. இதுவே ஒரு முக்கியமாக இப்படி இருக்கவாள்ன்றது நாம என்ன நம்ம எதிர்பார்ப்போம்? ஒருத்தன் பெரிய பராக்கிரமசாலியா இருக்கான், ஒவ்வொருத்தும் பாக்குறான். ஒருத்தர் பெரிய ஞானவானாக இருந்தான்னாக்கா அவனிடத்துல இருந்து நாம எதிர்பார்ப்பது நமக்கும் ஏதனா கொஞ்சம் சொல்லி கொடுக்க மாட்டேரா, நமக்கு ஏதனா அறிவிக்க இது நமக்கும் ஒரு ஞானத்தை அவர் கொடுக்க மாட்டேரான்னு அந்த மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கும். ஒரு செல்வந்தன் இடத்துல போனோம்னாக்க அங்க அவங்க வரக்கூடிய அவனிடத்துல வரக்கூடிய பிரார்த்தனையும் நம்மளுடைய ஏழ்மையை போக்கடிப்பதற்காக அவன் எதனா நமக்கு பணம் கொடுத்து உதவும் மாட்டானான்னு பிரார்த்தனையாக இருந்திருக்கும். ஒரு பலிஷ்டன் இடத்துல போனோம்னாக்க நம்மளுடைய எதிரிகள் நம்ம காட்டிலும் பலிஷ்டால கணக்கு இருந்தால்னாக்க அந்த எதிரிகளை அழித்து நமக்கு ஒரு ரட்சணம் பண்றத நாம எதிர்பார்க்கிறோம். இப்படி எல்லாம் லோகத்துல ஒரு நியத்திய நாம பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கச்சே ரெண்டாவது சரணத்துல சொன்னது கருத்மானுடைய ஒரு வீரியம் ஒரு பராக்கிரமம் இதெல்லாம் தான் ரெண்டாவது சரணத்தினால சொல்லப்பட்டதாக இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய கருத்மான இடத்துல இவர் என்ன பிரார்த்தனை பண்ண போற, நமக்கு ஏதான விரோதியாக இருக்கிறது அதை போக்கடிக்கிறதுக்கு தானே நாம பிரார்த்தனை பண்ண வரோம். பிரார்த்தனைன்றது எப்ப வரப்போறோம், அறிவில்லாதவனாக இருந்தான்னாக்க ஞானம் இல்லாதவனுக்கு அஜ்ஞானத்தோட இருக்கிறவன் தன்னுடைய அஜ்ஞானத்தை போக்கடிக்கணும், ஞானத்தை கொடுத்து அஜ்ஞானத்தை போக்கடிக்கணும்னு பிரார்த்தனை பண்ண போறோம். அதே மாதிரி செல்வம் இல்லாதவன் தன்னுடைய ஏழ்மையை போக்கடிக்கணும்னு பெருமாளிடத்துல பிரார்த்திக்க போறோம். இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் பார்த்தோம்னா நம்மளுடைய இல்லாமைய போக்கடிக்கணும்ன்றதுதான் பிரார்த்தனையாக இருக்கிறது. அப்போ தன்னை ரட்சித்துக் கொள்வதற்கு சாமர்த்தியம் இல்லாதவனாக இருந்திருக்கிறவன் அப்ப தன்னை ரட்சிக்கணும்ன்ற பிரார்த்தனைன்றது அவனுக்கு வைக்க போறோம். இப்ப இந்த இடத்துல சுவாமி தேசிகன் கருத்மான் இடத்துல ஒரு பிரார்த்தனை பண்ணணும்னாக்க அதுவும் பிரணதி பூர்வகமாக பிரணாம பூர்வகமாக ஒரு பிரார்த்தனை பண்றேன்னாக்க தன்னிடத்துல இல்லாததையா பிரார்த்தனை பண்ண போறே, இப்படி ஒரு கேள்வி வரும். ஆனா இந்த இடத்துல வரைச்சே இவர் பிரார்த்தனை பண்ண போறது தன்னுடைய தனக்கு அத்தியாத்ம வித்தியை நிலை பெற்று இருக்க வேண்டும் என்பதை பிரார்த்தனை பண்ண போறேன். அதே மாதிரி தனக்கு கைங்கரியம் வரணும்ன்றத பிரார்த்தனை பண்ற. இதெல்லாம் சொல்லச்சே சாஸ்திரத்துல ரகசிய திரைசாரத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். பெருமாளிடத்துல சில சில விஷயங்களை தான் பிரார்த்தனை பண்ணலாம். ஐகமான பலத்துக்காக இந்த லோகத்துல நாம அனுபவிப்பதற்காக உண்டான விஷயங்களை பிரார்த்தனை பண்றது அவ்வளவா உகந்தது அல்ல என்று சொல்ற. ஆனா ரெண்டு விஷயத்த பிரார்த்தனை பண்ணலாமா, ஒன்னு ஞானம் இன்னொன்னு பக்தி. ஞானம்ன்றது ஆத்ம ஞானம் நமக்கு வரணும், அதையும் வேதாந்த ஞானம் நமக்கு வரணும், அது பிரதிஷ்டிதமாக இருக்கணும், நிலை பெற்று இருக்கணும்னு பிரார்த்தனை பண்றதுல தப்பு இல்லையா. அதே மாதிரி பகவத் பக்தி பாகவதாலிடத்திலேயே பக்தி இது ரெண்டும் நமக்கு ஸ்திரமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்றதுல தப்பில்ல. இதுதான் சுவாமியும் சாதிக்கிற பிரார்த்தனாஷ்டகத்துல சொல்லிச்சு, ஞானம் பக்தி இது ரெண்டையும் சுவாமி தேசிகன் நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ற. அந்த மாதிரி இந்த இடத்துல தேசிகனுக்கு சுவாமிக்கு இல்லாததுன்னு எதனா இருக்குமா என்று கேட்ட, இந்த அத்தியாத்ம வித்ய அப்புள்ளார் மூலமாக மாதலா சகலாஸ்கலாகன்னு சொல்லக்கூடிய அத்தியாத்ம வித்யக்கு ஒரு பிரதிஷ்ட வரணும்னாக்க அந்த பிரதிஷ்ட கருத்மான் மூலமாக தான் வரணும். அவர் வேதாத்மா விகேஸ்வரகான்னெல்லாம் கொண்டாடப்படுபவராக இருக்கிறதுனால வேத ஸ்வரூபியாக இருக்கிறதுனால அத்தியாத்ம சாஸ்திரம்ன்றது வேதாந்த சாஸ்திரமான அப்படின்னால அது கருத்மான் மூலமானதான் அந்த பிரதிஷ்டை ஏற்படும். அந்த பிரதிஷ்டைக்காக தான் பிரார்த்தனை பண்ற. அப்ப அந்த பிரதிஷ்டைக்கு அவரிடத்துல அந்த பலம் இருந்துருக்கு. அவரிடத்துல இல்லாததான் நாம பிரார்த்திக்கல. அவர் நமக்கு எல்லா விதமான பலன்களையும் கொடுப்பதற்கு சாமர்த்தியமுடையவராக இருக்கிறபடியினால அவரிடத்துல பிரார்த்தனை பண்ற. இப்படிப்பட்ட விசேஷமான வைபவத்தோடைய கருத்மான இடத்துல பிரார்த்தனை பண்ணுவதற்காக ஒரு பிரணதி அவரிடத்துல ஒரு நமஸ்காரம் பண்றது அது மூலமாக ஆரம்பிக்கிறது இந்த மூணாவது சரணம். நமஹித மஜஹத் சபரிஞாய பரிஞாய நிர்யாத பட்சா நிலஸ்பால நொத்வேல பாதோதி வீச்சீத பேட்டா ஹதாகாத பாதாள பங்கார சங்க்ருத்த நாகேந்திர பீடாசிரிணி பாவ பாஸ்வன் நகஸ்ரேணயே சண்ட துண்டாய நிருத்யத் புஜங்கப்ருமே வஜ்ரிணேதம் ஷ்ட்ரயா சுப்யம் அத்யாத்ம வித்யா விதேயா விதேயா இது மூணாவது சரணம். நமஹா இதம் இப்போ இதம்னு சொல்லி இப்ப நாம் பண்ணக்கூடிய நமஸ்காரம் இருந்திருக்கேன். இந்த நமஸ்காரம்ன்றது யார் பொருட்டு? இதம் நமஹா இந்த நமஸ்காரமானது யாருக்கு? சுப்யம் தேவரீரின் பொருட்டு. துப்யம் இதம் நமஹா என்ன இதுக்கு அண்மையம் பண்ணிக்கணும். அந்த துப்யம் உம்ம பொருட்டுன்னு சொல்லச்சே, நீர் எப்படி இருக்கு, எப்படிப்பட்டவர்னு இந்த கருத்மானுக்கு உண்டான விசேஷணங்கள் எல்லாம் சொல்ற. அஜகத் சபரியாய என்பதாக முதல் விசேஷணம். இதுக்கு அஜகத் சபரியாய பர்யாயம்னு சொல்லச்சு, ஒரு பூஜைன்னு சொல்லி சொல்றது. இப்போ பெருமாள் கருத்மானுக்கு எல்லா சமயத்திலையும் பூஜை நடைபெறுகிறது என்பதாக அர்த்தம். உமக்கு பூஜை ஆராதனம் அர்ச்சனை இந்த ஷோடசோபச்சாரங்கள்லாம் நடைபெறுகின்றத, இது எல்லா சமயத்திலையும் நடக்கிறதுன்னு அர்த்தம். இதுக்கு என்ன தாத்பரியம்? எப்ப பார்த்தாலும் பூஜை பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தமா? இல்ல, இதுக்கு என்னன்னா, ஒரு சிலர் ஒரு காலத்துல மாத்திரம் கொண்டாட தகுந்தவர்களாக இருப்பார்கள். ஒரு சிலர் தான் எல்லா சமயத்திலையும் கொண்டாட தகுந்தவர்களாக இருப்பான்றது முக்கியமான ஒரு விஷயம். ஒரு ராஜாவா இருக்கான்னாக்கா, அவன் ராஜாவாக இருக்கிற பரியந்தம் தான் அவன் கொண்டாட தகுந்தவனாக இருப்பான். எல்லாரும் அந்த ராஜாவுக்கு பூஜை புனஸ்காரம் பண்ணுவான். அவன் ராஜாவாக இல்லாத போயிட்டான்னாக்கா, அந்த பதவியில இல்லாத போயிட்டான்னாக்கா, அவன் பூஜை பண்ண மாட்டான். எம்பெருமானுக்கு பூஜை வரச்சே எல்லா சமயத்திலையும் இருக்க, ஏன்னா அவர் எந்த சமயத்திலையும் தன்னுடைய ஸ்தானத்தை இழந்தவர் இல்ல. அதே மாதிரி கருத்மானும் சொல்லச்சே எல்லா சமயத்திலையும் அவர் பூஜிக்க தகுந்தவராகவே இருக்கிறபடினால அஜகத் சபரியாய, அதாவது பூஜையை இடைவிடாது பெறுபவராக அவர் இருந்திருக்க. பெரியோர்களாக இருந்திருக்கிறவா, மகான்களாக இருந்திருக்கிறவா, கருத்மான எல்லா சமயத்திலையும் அவரை பிரணாமம் பண்ணிட்டுருக்கா. அந்த கருத்மானம் வணங்காமல் இருக்கிறதுன்றதே கிடையவே கிடையாதுதான். அப்போ இப்படிப்பட்ட ஒரு வைபவம்ன்றது எல்லாருக்கும் கிடைக்காது இல்லையா? அது கருத்மானுக்கு தான் கிடைக்கிறது. என்ன, சில விஷயங்கள்ல பார்த்தோம்னா பெருமாளுடைய குணங்கள் எல்லாவற்றையும் பிரதிபலிக்கிறவராக இருந்திருக்கிறவர் கருத்மான். மணி முகுர இவ என்பதாக பட்டர் மங்களாசாசனம் பண்ற கருத்மான, பெருமாளுக்கு எதிர கருத்மான் எழுந்தருள் இருக்க, கருத்மான சேவிச்சமான கண்ணாடியில பெருமாளை சேவிக்கிற மாதிரி கண்ணாடியில பெருமாளுடைய குணங்கள் எல்லாமே அந்த கருத்மானுடைய திருமுக மண்டலத்துல பிரதிபலிக்கும். நாச்சியார் திருக்கோலம்னு பல்லக்கில் பெருமாள் எழுந்தருளுவர். பிரம்மோத்சவங்கள்ல அஞ்சா நாள்ல வரச்சே அந்த நாச்சியார் திருக்கோலத்துல பெருமாள் தேவ பெருமாள் எழுந்தருளும் பொழுது எதிர கண்ணாடி வச்சிருப்பான். அந்த கண்ணாடியில இந்த ஒரு பக்கம் பார்த்தோம்னாக்க பெருமாளுடைய திருமேனி அப்படியே ஆச்சரியமா நிஜமான திருமேனி அப்படியே சேவையாகும். எதிர் பக்கத்துல போனோம்னாக்க அந்த கண்ணாடியில அப்படியே முழுசா சேவை சாய்ப்பார் பெருமாள். அந்த கண்ணாடியில சேவை சாய்க்கிறதுக்கும் நேரம் இருக்கிறதுக்கும் அந்த பிம்பத்துக்கும் பிரதிபிம்பத்துக்கும் வேறுபாடே தெரியாது. எதிர் பக்கத்துலதான், அந்த பக்கத்துலதான் பெருமாளே ஏழிருக்க மாதிரியே நமக்கு ஒரு பாவம் ஏற்படும். அந்த மாதிரி பெருமாளுக்கும் அந்த கருத்மானுக்கும் ஒரு வேறுபாடு இல்லாத அளவுக்கு அந்த பெருமாளுடைய குணங்கள் மொத்தம் அந்த கருத்மானிடத்துல பிரதிபலிக்கிறதுனால அந்த பகவானுக்கு எல்லா சமயத்திலையும் எப்படி ஒரு பரிச்சரியகள்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கமோ பூஜைகள்லாம் பண்ணிட்டு இருக்கமோ அந்த மாதிரி கருத்மானையும் எல்லா சமயத்திலையும் பெரியவர்கள் இடைவிடாது பூஜிக்கிறார்கள். அப்பேற்பட்ட வைபவத்தை உடையவர் அந்த கருத்மான். அவர் பொருட்டு பிரணாமங்கள் என்பதாக இங்க சொல்லணும். நமஇத அஜகத் சபரியாய, அஜகத் சபரியாய. இதுவரைக்கும் பூஜை அவருக்கு உண்டான ஒரு பூஜைகள்லாம் இடைவிடாது பெறுபவராக இருந்திருக்கிற அந்த கருத்மானின் பொருட்டு இதம் நமஹா, இந்த நமஸ்காரம் என்பதாக சொல்ற. நான்மறைகள் தேடி ஓடும் செல்வனாக பெருமாள் எழுந்தருள் இருக்க கருத்மான் வேதஸ்வரூபமாக எழுந்தருள் இருந்திருக்க வேதாத்மாவாக விளங்குகின்ற, இதுதான் ரெண்டு பேருக்கும் உண்டான ஒரு விசேஷம். அஜகத் சபரியாய, அதுக்கு அடுத்தது மொத்தம் இந்த சதுர்த்தியில வரணும், நான்காம் வேற்றுமையில சொல்லணும். ரெண்டாவது விசேஷனும் இதுல பாதி பரியாய நரியாத பட்சா நிலாஸ்பால நோத்வேல பாதோதி வீச்சி சபேட்டா ஹதாகாத பாதாள பங்கார சங்கிருத்த நாகேந்திர பீடா ஸ்ரீபாவ பாஸ்வன்னகஸ்ரேணயே. அது வரைக்கும் ஒரே பதம் பாஸ்வன் நகஸ்ரேணயேன்றது வரைக்கும். அப்படிப்பட்ட நகஸ்ரேணியை உடையவராக இருந்திருக்கிற கருத்மானின் பொருட்டு பரியாய நிர்யாத பட்சா நிலாஸ்பால நோத்வேல பாதோதி. இந்த அதாவது கருத்மான் தன்னுடைய சிறகுகளுடைய அசைவு இந்த ரெக்கைனால பறக்கிற அந்த பறக்கச்ச என்ன பண்ண முடியும், வரிசையா ஒன்னு ஒன்னா தானே இப்படி இப்படி தானே பண்ண முடியும், ஒரு கும்பலா இருக்காது. பறக்கிறதுன்றது வரிசையா ரெக்கையை எது பண்ணச்சு, அந்த ரெக்கையிலேருந்து ஒரு வரிசையா காத்து வருது. இப்போ சில இடங்கள்லாம் பார்த்தோம்னாக்க இந்த நெருப்பு சுட பண்றதுக்கோசரம் பாத்திரங்கள்லாம் ஈயம் பூசுற இடத்துல எல்லாம் பார்த்தோம்னாக்க அந்த நெருப்பு சுட பண்றதுக்காக ஒரு ரப்பர் மாதிரி ஒண்ணு வச்சுட்டு இருப்பா, அதுல வச்சுட்டு அதுக்கு ஒரு நெருப்புக்கு அங்கங்க ஒரு காத்து ஏற்படணும். அதுக்காக இத புஷ் பண்ணாலுனாக்க அந்த காத்து முள்ள முள்ள புசு புசுன்னு காத்து அதுல வரும். அந்த காத்து வந்ததுன்னாக்கா அப்ப வந்து நெருப்பு ஜொலிக்கும். அந்த மாதிரி இவர் என்ன பண்றாருனாக்க கருத்மான் ஒரு ரக்கம் மூலமாக பறந்து அனண்ட போகணும்னாக்க அந்த காத்து கொண்டு ரக்கையை அசைக்கணும். ரக்கையை அசைக்கிறதுன்றது வரைச்சே ஓடி போற மாதிரி போக முடியாது, அப்படி ஒவ்வொரு விதமா அந்த ரக்கையை நிதானமா அசைச்சுட்டே தான் போகணும். அது இப்படி ஒரு வாட்டி அந்த ரக்கையை அசைக்கச்சேயே ஒரு பெரிய காத்து வருது, அந்த பட்சத்துல இருந்து வர ஒரு காத்து. அந்த காத்து எப்பேற்பட்டதாக இருக்குன்னா அது பிரமாதம் அடிக்கிறது, அது பெரிய காத்து வருது. இது சாதாரண காத்து இல்ல, பட்சா நிலாஸ்பால நோத்வேல பாதோதி. அந்த பக்ஷா நிலம் இந்த கருத்மானுடைய இறக்கைகள் இறக்கைகளுடைய அசைவு அசைவுனால வரக்கூடிய காற்று அது ஒரு பெருங்காற்றாக ஆயிடுத்தாண்டு. இந்த பெருங்காற்றாக ஆனதுனால இந்த சமுத்திரத்து மேல கருத்மான் தான் பறக்கிறேன். இந்த சமுத்திரத்து மேல பறக்கிறதுன்றது கருத்மானால மாத்திரம்தான் முடியுமே தவிர வேற யாராலையும் முடியவே முடியாது. சீதா பிராட்டி சொல்றார் இந்த சமுத்திரத்தை தாண்டி ராமன் வந்து இந்த ராவணனால வதம் பண்ணி என்ன ஐட்டம் போனோம்னு நான் சொல்றேன். இந்த சமுத்திரத்தை தாண்டதுன்றது மூணு பேராலதான் பண்ண முடியும். ஒன்னு வாயு பகவானால பண்ண முடியும், ரெண்டாவது கருத்மானால முடியும், மூணாவது ஹனுமாராலதான் முடியும். மீதி பேர் யாராலையும் சமுத்திரத்தை தாண்டதுன்றது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். அந்த மாதிரி இருக்கச்சே ராமர் எப்படி வரப்புறையரோ தெரியலையேன்னு இவா மூணு பேரையும் தான் சொல்லி சொல்ற சீதா பிராட்டி. இப்ப இந்த சமுத்திரத்து மேல பட்சிகள் எல்லாம் பறந்தா கூட பெருமை கொஞ்ச தூரம் போயிட்டு இப்படியே வந்துடும். இது அப்படியே சமுத்திரத்துல ரொம்ப தூரம் போறதுன்றதெல்லாம் மீதி பட்சிகளுக்கு எல்லாம் முடியாது. ஏன்னா அதுகளால திரும்பி வர முடியாது, போயிடும், தொப்பம் தலத்துல விழுந்துரும் அது. ஆகையால தன்னுடைய சக்தியை பார்த்து கொஞ்ச தூரம் போயிட்டு இப்படியே வந்துருமே தவிர அந்த சக்திக்கு அனுகுணமாக இருக்கும். கருத்மான்றவர் அப்படிப்பட்டவர் இல்ல. அந்த சமுத்திரத்தையும் கடக்கும் சாமர்த்தியம் உடையவர். அந்த சமுத்திரத்தை கடக்கிற சாமர்த்தியம் இல்ல, சமுத்திரத்துக்கே ஒரு உத்பாதத்தை ஏற்படுத்தக்கூடிய சாமர்த்தியம் உடையவர் கருத்மான்றத்தை இந்த சரணம் மூலமாக சுவாமி தேசிகன் தெரிவிக்கிற. என்ன அப்படி என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, இந்த கருத்மான் தன்னுடைய ரெக்கைகளால முள்ள முள்ள அசைச்சேர்னா கூட அது ஒரு பெருங்காற்று ஏற்படுறது. அந்த பெருங்காற்று ஏற்படுச்சே இந்த சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய அலைகள்லாம் அப்படியே பெருசா அலை அடிக்கிறது. அந்த அலை அடிச்ச புயல் வந்ததுன்னா சமுத்திரத்துல பெருசு பெருசா அலை உண்டாகும். அந்த பெருசு பெருசா அலை உண்டாச்சுனாக்க அது அப்படியே சமுத்திரமே பொங்குற மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி கருத்மானுடைய ரக்ககள்னால ஏற்படுற ஒரு காத்து என்ன ஆச்சுன்னாக்க சமுத்திரம் பொங்குறது. ஆகையால பட்டானில் அஸ்பால நோத்வேல பாதோதி வீச்சி சபேட்டான். இப்ப அந்த கரை புரண்டதாக சமுத்திரம் ஆறுது. சமுத்திரம் எல்லாம் ஒரு கட்டுக்குள்ளதான் இருந்துட்டு இருக்கும், வெறும் நாள் எல்லாம் வெளியில வராது. அதுக்குன்னு ஏற்பட்ட இடம் இருக்கும், அந்த இடத்துக்குள்ளதான் இருந்துட்டு இருக்கும். எப்ப வந்து ஒரு பெரிய உத்பாதம், பெரிய புயல் வருது அந்த மாதிரி வந்ததுன்னா தான் இந்த சமுத்திரம்ன்றது பொங்கும். இப்ப சமுத்திரத்து மேல கருத்மான் அவர் பறக்கிறார். பறந்து கச்சே அவருடைய பட்டத்தினால ஏற்பட்ட ஒரு அசைவு அது ஒரு பெருங்காத்தை உண்டு பண்றது. அந்த அலைகளே அந்த சமுத்திரத்துக்கெல்லாம் கை மாதிரி ஆனது. அப்போ அந்த அலைகள்னால ஒரு கையால அடிச்சாக்க இப்போ இந்த ஜலத்தை கையால டமால் டமால்னு தட்டினமான ஒரு ஓசை ஏற்படுறது. சமுத்திரத்துக்கு ஒரு கையா எத்தனையோ அலை வரப்போறது, அத்தனை அலைகளாலையும் ஒரு சப்தத்தை ஏற்படுத்தினாக்க அந்த சப்தம் பாதாளத்து லோகத்துல போய் ஒரு பங்கர் பாம்னு ஒரு சப்தம் ஏற்படுறதாம். அந்த சப்தம் ஏற்படுறதுக்கு காரணமாக இது இருந்திருக்கு அந்த கருத்மானுடைய பட்டா நிலம்னு அர்த்தம். இது ஒரு பெரிய ஒரு பேராழி அது வந்துட்டோம்னாக்க அந்த பூமி எல்லாமே கூட நில குலைஞ்சு போயிடும் அந்த இடத்துல. அப்போ இந்த சமுத்திரத்திலேயே ஒரு இடத்துல உள்வாங்கி போய் இந்த பக்கம் எல்லாம் சமுத்திரத்தின் நடுவுல ஒரு ஓட்ட விழுந்த மாதிரி ஆயிடுமா அது. அப்ப அதுல ஒரு பூமியில பிளவு ஏற்பட்டதுனாக்க அது உள்ள கருத்மான் போயிடுது. தன்னுடைய ரக்கையினாலேயே சப்தத்தை உண்டு பண்ணி, ஒரு பெரிய சப்தத்தை உண்டு பண்ணி, அலகளால எல்லாத்தையும் ஓரமாக்கி இவர் பாத்தாள லோகத்து உள்ளுக்குள்ள கூட இவர் போயிடுறதுக்கு உண்டான சாமர்த்தியம் உடையவராக இருந்திருக்கார் அவர். இப்படி அவர் உள்ள போகச்சே அங்க திக்கஜங்கள்லாம் இருக்கின்றன. அததான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற, அந்த அலைகள்லாம் எழும்பி பாத்தாளம் வரைக்கும் பொழுந்து அடிச்சுக்கச்சே அது பார்த்தோம்னா உள்ளங்கையால ஜலத்தை தட்டினாக்க ஒரு ஓசை எப்படி ஏற்படுமோ அது கருத்மானுக்கு அது வந்து வெறும் உள்ளங்கையால தட்டுற மாதிரியும் அது அந்த ஓசம் வரைச்சே அந்த பாம்னு ஒரு சப்தம் ஏற்படுறது. அந்த திடீர்னு ஒரு சப்தம் கேட்டதுன்னாக்க இந்த திக்கஜங்கள்லாம் இந்த பிருத்திவிய தாங்கின்ற இருக்கு. இந்த தாங்கின் இருக்கிற திக்கஜங்கள் அந்த பிருத்திவின்றது ஜலபாகம் பூப்பிரதேசம் ரெண்டும் சேர்ந்ததுதான் பிருத்திவின்றது இருக்கு. இப்படி இந்த பிருத்திவி மண்டலத்துல எட்டு திக்கஜங்களும் தாங்கின்னு இருக்குன்னு அப்ப தாங்கின் இருக்கிற ஒரு திக்கஜங்களுக்கு திடீர்னு ஒரு சப்தம் கேட்டதுன்னாக்கா இந்த பாங்கார சப்தம் கேட்ட உடனே அந்த திக்கஜங்களுக்கு எல்லாம் கோபம் வருதான். கோபம் வந்துட்டு எது தண்டு வருது, இந்த பாதாளத்துக்குள்ள போகச்சே இந்த போகணும்னு சொல்லி வந்தாக்க ஒரு ரந்திரமும் ஏற்பட்டு சமுதிரத்தினுள்ள ரந்திரமும் ஏற்பட்டு அதையே உள்ளுக்குள்ள போகணும்னா கூட இதுக்கு யானை எல்லாம் அதுக்கு ஒரு சப்தம் கேட்டது, அதுக்காக கோச்சுட்டு இப்படி வருது, முறைக்கிறதுக்கு வருது, எதிர வருதுன்ற ஒரு நிலை வருது. அப்ப வரச்சே அந்த யானைய அடக்கணுமே, அடக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னா, யானைக்கு இவ்வளவு பெரிய ஜந்துவாக இருந்தா கூட, இவ்வளவு பெரிய சரீரத்தோட இருந்தா கூட, இந்த தமா தொண்டு இருக்க சின்னதா இருக்கக்கூடிய அங்குசத்தால அடங்கிடும். அந்த கருத்மானுடைய நகம் இருக்க அதுவே ஒரு அங்குசம் மாதிரி இருந்துட்டு இருக்கான். சங்கருத்த நாகேந்திர பீடா ஸ்ரீபாவ. அந்த நாகேந்திரன் திக்கஜங்களுக்கு அதுகளுக்கெல்லாம் பீடையை உண்டு பண்ணுவதாக இருக்கக்கூடியதான அங்குசமாக கொண்டு, அதாவது இந்த நகங்களுடைய வரிசை இருக்க, அந்த கருத்மானுடைய திருமேனி திருவடியில் இருக்கக்கூடிய நகங்களுடைய வரிசை, அதையே வந்து திக்கஜங்களுக்கு அங்குசமாக அடக்கக்கூடியதாக இருந்து அதை அடக்கிடுறாம். சங்கிருத்த நாகேந்திர பீடா ஸ்ரீபாவ பாஸ்வன் நகஸ்ரேணையே. அப்படி பிரகாசிக்கின்ற நகஸ்ரேணையே, அந்த நகங்களுடைய வரிசையை உடையவராக எழுந்தருளியிருக்கார் என்று சொல்றார். இந்த சரணத்துல கருத்மானுடைய திருமேனிய மங்களாசாசனம் பண்ற சுவாமி. ஆகையால அந்த கருத்மானுக்கு சமுதாயமாக அந்த கருத்மானுடைய திருமேனிக்கு எல்லாருமே கொண்டாடுறான்னு சொல்லி அஜகத் சபரியாயன்னு சொல்லிட்டார். விசேஷமாக இந்த கருத்மானுக்கு இந்த நகம், அழகு, இதெல்லாம் பட்சிகளுக்கு பிரதானமாக கருதப்படுகின்றன. அந்த நகஸ்ரேணியை கொண்டாடுறே, எப்பேற்பட்ட பூமியே தாங்கின்றிருக்குன்னா கூட அது எவ்வளவு பெரிய பலம் வாய்ந்ததாக இருக்கக்கூடிய திக்கஜங்கள், அந்த திக்கஜங்களுக்கே ஒரு பீடையை ஏற்படுத்துறது, ஒரு சிரமத்தை ஏற்படுத்துற அளவுக்கு கருத்மானுடைய நகஸ்ரேணி நகங்களின் வரிசை இருக்குன்னாக்க, அவருடைய ஒரு பராக்கிரமத்தை என்னன்னு சொல்றதுன்றத சொன்னோம். சுவாமி அந்த வைபவத்தை இதன் மூலமாக தெரிவிக்கிறார். பர்யாய நிர்யாத பட்டா நிலாஸ்பால நோத்வேல பாதோதி வீச்சி சபாட்டா ஹதாகாத. பாதோதின்றது சமுத்திரத்தை சொல்லி சொல்ற, வீச்சி சபையிட்ட அந்த வீச்சி அதாவது அலைகள், அலைகளாகிய ஒரு செப்பேட்டம் பிரதானம்னா இந்த உள்ளங்கை இருக்க அதுக்குதான் செப்பேட்டா பிரதானம். யாரான கன்னத்துல அரைஞ்சாலனாக்கா செப்பேட்டா பிரதானம் பண்றதுன்னு சொல்லுகின்றது. அந்த உள்ளங்கையால தட்டுறது இருக்க அது தட்டுறத தான் சொல்றது. செப்பேட்டா ஹதாகாந்த பாதாளம், ஆகத அடிப்பட்டதாக இருந்திருக்கிற பாதாளம், ஆகாத ஆழ்ந்ததாக இருந்த பாதாள லோகத்துல இந்த பாங்கார சப்தம்ன்றது கேட்கறது. பாங்கார சங்கிருத்த நாகேந்திர பீடா ஸ்ரீபாவ ஸ்ரீபாவ பாஸ்வத்தின், இதுக்கு அங்குசமாக விளங்குகிறதாக இருந்திருக்கிற நகஸ்ரேணையே, நகங்களின் வரிசை உடையவராக இருந்திருக்கிற கருத்மானின் பொருட்டு பிரணாமங்கள் என்பதாக சொல்லி சொல்றார். சண்ட துண்டாய நிறிய புஜங்க ப்ருவே. சண்ட துண்டாய பட்சிகளுக்கு அடுத்த விசேஷமாக சொல்லப்படுவது அலகு. அழகுனாலதான் எல்லாத்தையுமே கிரகிக்கிறதுகள் பட்சிகள்லாம் வந்து கருத்மானுக்கு இருக்கக்கூடிய அழகு, அதனுடைய ஒரு விசேஷத்தை சொல்லி சொல்ற. இது எப்படி இருந்துருக்கு என்று கேட்டா, சண்ட துண்டாய பயங்கரமானதாக இருக்கக்கூடியது இந்த துண்டம் அழகு என்பதாக சொல்றேன். இப்போ சண்டன்னா சத்ரு நிரசனத்துல அதி கோபம், ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்கிறது. துண்டம் முகம், கருத்மானுக்கு முகமாக சொல்லப்படுவதே இந்த அழகோடு சேர்ந்திருக்கிற முகம்தான். அது சஞ்சுகுன்னு சொல்லி சொல்றது, சஞ்சுன்றது அந்த அழகு சொல்றது. இப்ப இந்த பட்சிகளுக்கெல்லாம் சஞ்சுதான் முகம்னு சொல்ற ஒரு லோக பிரசித்தி இருந்துருக்கு. ஆகையால இது துண்டத்தை கொண்டுதான், அந்த அழகை கொண்டுதான் எல்லாத்தையுமே கண்டனம் பண்றது. அது வந்து வெட்டுறது, இது பண்றதெல்லாம் பண்ணக்கூடியது கருத்மானுக்கு இருக்கு. இவருக்கு இருக்கக்கூடிய அந்த அழகினுடைய விசேஷத்தை சொல்லி சொல்ற. இது அற்புதமான ஒரு அழகாக இருந்திருக்கு. இது சண்ட துண்டாய, இப்போ எதிரிகளுக்கெல்லாம் பயத்தை உண்டாக்கக்கூடிய முகத்தை உடையவராக கருத்மான் எழுந்தருள் இருக்கார்னு அர்த்தம். அதுக்கு அவருக்குன்னு யாரனா எதிரி உண்டானா கிடையாது. ஆசிரித்தாளுக்கு யார் எதிரியோ அவதான் அவருக்கு எதிரி, பெருமாள் மாதிரி தானே. ஆகையால அவரை பொறுத்த வரைக்கும் அதி பயங்கரமான அழகை உடையவராக இருக்கிறது. யாருக்கு பயமாக இருக்கும்னாக்கா, ஆசிரித்த விரோதிகளுக்கு பயமாக இருக்கும், பயத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருந்திருக்கிறது. கண்ட துண்டாய நிருத்யத்புஜங்கப்ருவே, நிருத்யத்புஜங்கப்ருவே, இவருடைய புருவம், கருத்மானுடைய புருவம் எப்படி இருக்குன்னாக்க, ஒரு பாம்பு படம் எடுத்து ஆடுற மாதிரி இருந்திருக்கான். அவ்வளவு விசேஷமாக இருந்திருக்குன்னு அர்த்தம் அதுக்கு. அதாவது புருவ நெறிப்பு, அந்த புருவன்றது இருக்க இது வளைந்து இருக்கணும். அதுக்கு இந்த சாமுத்ரிக சாஸ்திரங்கள்ல பல சொல்றது, நாட்டிய சாஸ்திரத்துல சொல்லச்சு, புருவத்தை கொண்டுதான் தன்னுடைய அபிப்பிராய விசேஷங்கள் எல்லாம் தெரியப்படுத்துறதுன்றது அந்த நாட்டிய சாஸ்திரத்துல சொல்லப்படுகிறது. அந்த மாதிரி சுவாமி தேசிக்கணும் வந்துச்சு, நாட்டிய சாஸ்திரத்துலாம் அவரும் நன்னா நிஷ்ணாத்தராக தான் இருந்தவர், அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. ஆகையால பரதநாட்டிய சாஸ்திரத்துல இந்த புருவ நெருப்புன்றது பிரகும்சம், புருகும்சம், புருகும்சம் என்று மூணு விதமாக சொல்லப்படுகிறது. இந்த மூணு விதமான அந்த புருவத்தினுடைய ஒரு நெறிப்பு, அந்த தாண்டவம் அது கருடனுடைய புருவத்துல இருந்ததாக சுவாமி சாதிக்கிறார், இந்த இடத்துல சூச்சகமாக தெரிவிக்கிறார். சுவாமிக்கு நாட்டிய சாஸ்திரம்ன்றது சம்பூர்ணமா தெரியுன்றது அது சுவாமியே சாதிச்சிருக்க. நபகிஷ்கிதாவயம்னு சொல்லி இதுல சங்கல்ப சூரியோதயத்துல நாட்டிய சாஸ்திரத்தினுடைய இது மொத்தத்தையும் அவர் அறிந்தவர்ன்றதையும் காண்பிச்சிருக்க. அந்த மாதிரி ரீதியில அந்த கருத்மானுடைய புருவத்தை சேவிக்கச்சே அந்த நாட்டிய சாஸ்திர பிரகாரத்துக்கு தன்னுடைய அபிப்பிராயம் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்திருக்கு. நிருத்யத்புஜங்கப்ருவேன, அது படை எடுத்த பாம்பு எப்படி ஆடுமோ அந்த மாதிரி அந்த புருவ நெறிப்பு அமைந்திருக்கிறதுன்றத அடுத்த சொல்ல, இதனால சொல்லி சொல்ற நித்ய புஜங்கப்ருவே. தம்ஷ்ட்ரயா வஜ்ரிணே, வஜ்ரிணே தம்ஷ்ட்ரயான்னு சொல்லி சொல்ற, தம்ஷ்ட்ரயா அந்த கருத்மானுக்கு இருக்கக்கூடிய ஒரு கோரை பல்லுனால வஜ்ரிணே, வஜ்ரி இந்திரனுக்கு சமானமாக இருந்திருக்கு. இப்போ இந்திரன் வஜ்ரின்றது வஜ்ராயுதத்தை பெற்றிருக்கிறதுனால இந்திரனுக்கு வஜ்ரின்னு பேரு. இவரும் ஒரு விதமான வஜ்ரி தான். எப்படி வஜ்ரின்னா, வஜ்ராயுதத்துக்கு எவ்வளவு பலம் இருக்கோ அவ்வளவு பலம் இவருடைய கோரப்பல்லுக்கும் இருக்கான், அவ்வளவு கடினமானதாக இருக்கான் கருத்மானுடைய கோரைப்பற்கள். இப்படிப்பட்ட ஒரு வஜ்ராயுத கோரைப்பல்ல தாங்கிட்டு இருக்கிறதே இதுவும் இவரும் ஒரு பிரகாரமான வஜ்ரியாக ஆகிறார். ஆகையால இது ஒரு விசேஷம். இது இந்திரனுடைய வஜ்ராயுதம் போல இந்த எதிரிகளுக்கெல்லாம் பயத்தை உண்டு பண்ணுவதாக இருந்திருக்கிறது கருத்மானுடைய கோரைப்பல். இப்படிப்பட்ட பெருமையை உடையவராக இருந்திருக்கிற கருத்மானிடத்துல பிரார்த்தனை பண்ற, துப்பியம் நமகா, உன்னோட உன் பொருட்டு ஒரு பிரணாமங்களை தெரிவிக்கிறேன், இந்த நமஸ்காரத்தை தெரிவிக்கிறேன்னு சொல்ற. என்னத்துக்காக அப்படின்னா, நீர் என்ன பண்ணோம்னா, அத்தியாத்ம வித்யா விதேயாக, பிரம்ம வித்ய இருக்க அந்த பிரம்ம வித்யைய விதேயா விதேயாக, அதாவது உபதேசம் பண்றோம். நாம கூட தான் காலட்சேபம் கேட்கிறோம். காலட்சேபம் கேட்டோம்னாக்க பாடம் வாசிக்கிறோம். காலட்சேபம் கேட்கறதுனால எல்லாமே நம்மளுடைய அதீனமா இருந்துருக்காங்கன்னா, பல சமயங்கள்ல காலட்சேபம் கேட்கச்சே பாதி புரியறது பாதி புரியாது போயிடுறது, இல்ல அப்படியே புரிஞ்ச விஷயங்கள் கூட எவ்வளவு தூரம் நம்மளால தரிக்க முடியும், அப்ப புரிஞ்ச மாதிரி இருக்கு அப்புறம் பார்த்தா புரியாது போயிடுறது, இல்ல அப்படியே நன்னாவே புரிஞ்சுட்டு இருந்தாலும் கூட கொஞ்ச நாள்ல மறந்து போயிடுறது இப்படி எல்லாம் இருந்துருக்கு. அந்த மாதிரி இல்ல, வேதாந்த சாஸ்திரமே என் வசமாக ஆகணும், எனக்கு விதேயமாக ஆகணும்னு பிரார்த்தனை பண்ற, அது சுவாமி தேசிகனுக்கு தான் அந்த மாதிரி எல்லாம் ஆகும். எல்லா சாஸ்திர சர்வதந்திர சுதந்திரராக இருந்துருக்க, அதெல்லாம் எல்லாம் வேதாந்த சாஸ்திரம் மாத்திரம் இல்ல, எல்லா சாஸ்திரங்களுமே அவர் அவரிட்ட வழக்காக இருக்கு, சுவாமி இட்ட வழக்காக இருக்கு. இதுக்கெல்லாம் மூல காரணம் யாரு? கருத்மான் தான். இப்படிப்பட்ட அந்த கருத்மான் இடத்துல பிரார்த்தனை பண்றேன், எனக்கு வேதாந்த சாஸ்திரம் என்வசமாக இருக்கணும்னா நான் வேதாந்த சாஸ்திரத்துல ஸ்திர பிரதிஷ்டிதமான ஒரு ஞானத்தோட இருக்கணும்ன்றத விதேயாக நீர் அனுகிரகம் பண்ணணும், இத பண்ணுன்னு பிரார்த்தனை பண்றது. ஆகையால ஒன்னு ரெண்டு விதேயாக விதேயா விதேயாகனு சொல்லச்சே, ஒரு விதேயாகக்கு வசியாகான்னு அர்த்தம், இன்னொரு விதேயாகன்றதுக்கு இது கிரியாபதத்துல சொல்லி சொல்லணும், இப்படி எனக்கு பண்ணணும்னு சொல்லி பிரார்த்தனையாக ஆறுது. ஆகையால இது விதிலிங்கு மத்தியம புருஷத்துல ஏகவச்சனம் விதேயாக அப்படின்றது. அப்போ இதுக்கப்புறமா இது மாத்திரம் போருமா அப்படின்னா இன்னொன்னு ஓணும்னு, பவத் தாஸ்யம் உமக்கு கைங்கரியம் பண்ணணும், அந்த கைங்கரியம் பண்ணத்தையும் ஆபாத ஏத்தாக அதையும் எனக்கு கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ற, இப்படி கொடுக்கச்சு தயேதாகனு, இதுக்காக நேர் இரக்கம் பண்ணணும், என் விஷயத்துல கிருப பண்ணணும், ஆகையால உமக்கு நான் அனுகிரகம் பண்ணணும்னு, அதாவது உமக்கு நான் கைங்கரியம் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் இருந்துருக்கு. அந்த பவத் தாஸ்யம் ஆபாதையேதாக, நான் வந்து இப்படி ஆச்சாரிய ஸ்தானத்துல கருத்மான கொண்டு வரேன், ஏன்னா அத்தியாத்ம வித்தியைய என்னுடைய வசியமாக ஆகணும்னு பிரார்த்தனை பண்றேன்னாக்கா அந்த வேதாந்த சாஸ்திரங்கள் எல்லாம் ஆச்சாரியன் மூலமா தானே வர முடியும். அப்போ ஆச்சாரியன் மூலமாக வரணும்னாக்க ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ற ஒரு பாக்கியம் நமக்கு வேணும், அதையும் நீர் தான் கொடுக்கணும். எல்லாருக்கும் எல்லாம் ஆச்சாரியாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியம் எல்லாம் கிடைக்கிறது கஷ்டம், சில சில பேருக்கு தான் அந்த கைங்கரியம் கிடைக்கும். எப்படியோ ஒரு பிரகாரமாக நாமளும் கைங்கரியம் பண்ணணும்ன்றதுதான் உண்டு. வேதாந்த சாஸ்திரத்தை நாம தெரிஞ்சிட்டோம்னாக்க அப்ப அந்த வேதாந்த சாஸ்திரத்தை நாம தெரிஞ்சிப்பதற்கு காரணமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணமா இருக்கிற ஆச்சாரியால் ஆச்சாரியாளுக்கு கைங்கரியம் பண்றது, அதுவும் ஆச்சாரிய அனுகிரகத்தினாலதான் வரணுமே தவிர நாம நினைச்சா மாத்திரம் வராது. சாதாரணமா நினைச்சப்பா ஒரு குடும்பத்துல அப்பா அம்மா பசங்க எல்லாரும் இருப்பா, அப்பா அம்மாவுக்கும் பசங்களிடத்துல ஒரு பிரீத்தி இருக்கும், பசங்களுக்கும் அப்பாவினிடத்துல பிரீத்தி இருக்கலாம், எல்லாம் இருக்கும். ஆனா அப்பா அம்மாவுக்கு கடைசி காலத்துல சுஸ்ரூஷ பண்றது அந்த கைங்கரியம் பண்றதுன்ற ஒரு பாக்கியம்ன்றது ஒரு சில பேருக்கு தான் அது கிடைக்கும், எல்லாருக்குமே அது கிடைக்காது. ஏன்னா ரெண்டு பேரும் பிரீத்தியா இருக்கும், எங்கெங்கயோ ஊரை விட்டு ஊர்ல எங்கெங்கயோ தேச விதேசத்துல இருக்கலாம், பசங்க இருக்கிற இடத்துல அப்பா அம்மா வரமாட்டான், அப்பா அம்மா இருக்கிற இடத்துல பசங்களால இருக்க முடியாத ஒரு நிலை இருக்கலாம், ரெண்டு பேருக்கும் பிரீத்தி இருக்கலாம், எல்லாமே இருந்தா கூட அவளுக்கு அந்த ஒரு கடைசி காலத்துல கைங்கரியம் அவளுக்கு பரிசரிய பண்ணக்கூடியதான பாக்கியம்ன்றது ரெண்டு பேருக்கும் இருக்கணும். அந்த அப்பா அம்மாவுக்கும் தன் குழந்தைகள் மூலமாக கடைசி காலத்துல பரிச்சரிய பண்ணிக்கிற பாக்கியம் அவளுக்கும் இருக்கணும், இந்த குழந்தைகளா இருக்கிறவாளுக்கு அப்பா அம்மாவுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியம் அவளுக்கு இருந்தாதான் அது நடக்க போறது, இல்லைன்னாக்க மனசளவுல இருந்தது மாத்திரத்தினால ஒன்னும் ஆகிடாது. ஆகையால கைங்கரியத்தை பிரார்த்தனை பண்றதுல தப்பில்ல, ஆச்சாரியாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு நமக்கு ஆசை இருக்கலாம், ஆசை இருந்தாலும் அது பண்ணும்படியான பாக்கியம் வேணும், அதை யார் கொடுக்க முடியும்னா அத ஆச்சாரியால தான் கொடுக்க முடியும். அததான் இந்த இடத்துல கருத்மான இடத்துல பிரார்த்தனை பண்ற, நான் வந்து பவத் தாஸ்யம் ஆபாதையேதாக உமக்கு தொண்டு புரியும்படியாக ஆபாதையேதாக நீர் அனுகிரகம் பண்ணணும், இத்தப்பட்ட ஒரு நிலைய தயேதாஷ்ட ஒரு கிருப்பையோட அனுகிரகம் பண்ணணும், இவன் நம்ம சேர்ந்தவன், இவன் அதாவது இந்த கைங்கரியத்தை ஏத்துக்கிறதும் ஆச்சாரியாளுடைய இஷ்டம் தானே, ஆச்சாரியால் இவன் பண்றதுல ஒரு விசேஷம் ஒரு பூரிப்போடு நீர் ஏத்துண்டு கிருப பண்ணிண்டு எனக்கு உமக்கு கைங்கரியம் பண்ணும்படியான பாக்கியத்தை கொடுக்கணும்னு இது மூலமாக பிரார்த்தனை பண்ற. இதுல இன்னும் சில இந்த சாகித்யத்தில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் ரூபகம் முதலியவைகள்லாம் உள்ளன. அதுல உபமானம், ரூபகம், பிராசம் இதெல்லாம் இருக்கு. அந்த விஷயங்கள் எல்லாம் நாளைக்கு நம்ம பார்க்கலாம். இந்த இது மூலமாக பிரார்த்தனை பண்றது, ஆச்சாரியனிடத்துல சிஷ்யா பிரார்த்தனை பண்ற மாதிரி கருத்மானிடத்துல சுவாமி பிரார்த்தனை பண்றேன். அத்தியாத்ம சாஸ்திரம் தன்வசமாக இருக்கணும். அதே மாதிரி அந்த கருத்மானுக்கு, ஆச்சாரிய ஸ்தானத்துல இருக்கிற கருத்மானுக்கு எல்லா சமயத்திலையும் பணிவிடைகள் செல்லும்படியான பாக்கியம் கிடைக்கணும்னு சுவாமி பிரார்த்தனை பண்ற மாதிரி நாமும் அந்த கருத்மான இடத்துல வேதாந்த சாஸ்திரம், அதுல வேதாந்த சாஸ்திரத்துல நமக்கு ஒரு ஞானம் ஏற்படணும். அந்த ஞானம் ஏற்பட்டதோட மாத்திரம் இல்லாமல் இந்த ஞானத்தை ஏற்படுத்தின ஆச்சாரியாளிடத்துல கைங்கரியம் பண்ணும்படியான பாக்கியமும் நமக்கு கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். நமயிதமஜஹத்சபரியாயபிரியாயநிர்யாதபட்டானிலஸ்தாலநோத்வேலபாதோதிவீசிசபேடாஹதாகாதபாதாளபங்காரசங்க்ருத்தநாகேந்திரபீடாசிருணீபாவபாஸ்வன்நகஸ்ரேணயே சண்டதுண்டாயநிருத்யத்புஜங்கப்ருவே வஜ்ருணேதம்ஷ்ட்ரயா துப்யம் அத்யாத்மவித்யாவிதேயாவிதேயா கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.